தெம்பாண்டு சீமே தெம்மாங்க பாட்டு பாட்டோட வாழாமியே ஓம் பேர போட்டு நாம் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழோம் பூமியே எம் மூச்சு எம் பேச்சு நீதான் ஐயா எம் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேன்னா பூவாயி நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட வச்ச ஆசையில் பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி பார்த்திகள்.